लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां बुधयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीकसिन्धोः रामानुज शरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्य परमव्योम भास्करः सर्वेभ्यः नमस्காரः ரகுவீர் கத்தியத்தில் இன்னைக்கும் 22வது சூர்ணிக்கையே பார்க்க போறோம். நிஷாதராஜ சௌஹிருத சூசித சௌசீல்ய சாகரா குகனுடைய ஒரு சமாகமமானது இங்க சொல்லப்படுறது. ராமஸ்ய ஆத்ம சமசகா அப்படின்னு குகனுக்கு ஒரு பெருமையை வால்மீகி பகவான் கொடுத்திருக்கார். சுவாமி தேசிகன் அயோத்தியா காண்டத்து ஆரம்ப சூர்ணிக்கையிலேயே ராமன் காட்டுக்கு போற பர்யந்தம் தெரிவிச்சிருக்கார். அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய 2வது சூர்ணிக்கையில குகனோட சமாகமத்தை பத்தி பேசிட்டார். நாம் ராமாயண கதையோட சேர்த்து பார்க்கிறபடினால வால்மீகி பகவான் என்ன எப்படி சாதிச்சிருக்கிறாரோ அதுபோல நாம் சுவாமி தேசிகன் சூர்ணிக்கையும் கையாண்டு எடுத்துட்டு போயின்றிருக்கிறபடியினால சில சூர்ணிக்கைகள்ல 2 நாட்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படுறது. ஆகையினால எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த சூர்ணிக்கையை நாம 2வது நாளாகவும் பார்த்துருக்கோம். சௌசீல்யம் எப்பேற்பட்ட குணம் நேற்றே சொன்னோம். மகதோ மந்தை சக நீரந்தீர சம்ஸ்லேஷா சௌசீல்யம் அப்படின்னு சொன்னோம். பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிறவன் தாழ்ந்து இருக்கிறவாளோட ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அப்படிப்பட்டது சௌசீல்யம். சுவாமி தேசிகன் நிஷாதராஜ சௌஹிருத சூசித சௌசீல்ய சாகரா அப்பேற்பட்ட ஒரு சௌசீல்ய குணத்தினுடைய சாகரம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சாதிச்சார். நாம ராமாயண கதைப்படி பார்த்தால் நேற்று ராமன் காட்டுக்கு போறாரே அப்படின்ற தசரதனுடைய புலம்பல பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த தசரதன் சக்கரவர்த்தி திருமகன் மேல இருக்கக்கூடிய ஒரு அளவு கடந்த பிரீத்தியினாலே புத்திரசோகா நிரந்தரஹா புத்திரசோகமானது நிரந்தரமாக இருக்கும் என்கிறபடியினாலே ராமனை விட்டு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தாங்க முடியாமல் தவிக்கிறான். பல இடங்கள்ல வியாக்கியானத்திலையும் இந்த புத்திரசோகத்தை நிரூபிச்சு காண்பிச்சிருக்கா. அது எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும். அது ரகுவம்சத்துல வந்திருந்தாலும் சரி, சாதாரண ஜனங்கள் புத்திரனை பிரிந்தாலும் சரி, சோகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யோகேனாந்தே தனுத்தியஜாம் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருந்தாலும் கூட இவனுடைய சோகமானது அதிகமாகவே இருக்கு. நேத்தே பார்த்தோம், ஸ்ரீசு கஷ்டோதிகாரா அப்படின்னு சொன்னான். ஸ்திரீகளுக்கிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோன்னு தெரியாத அவ ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. அத மாதிரி நான் தெரியாமல் கைகேயிக்கு வரத்தை கொடுத்துக்கிட்டு நான் தவிக்கிறேன், அந்த வரத்தின்படி அவ என்ன பண்ணிட்டா, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாலே அந்த ராமனை பிரிஞ்சு நாம எப்படி வாழறதுன்னு தெரியலையே. குலசேகர ஆழ்வாரும் தசரதனுடைய புலம்பல ரொம்ப ஆச்சரியமாகவே சாதிக்கிறார். அம்மா வென்ற கந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர்மார்வம் என் மார்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவதுச்சி கைமாவின் நடையன்னம் என்னடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இழந்திட்ட இழித்தகையேன் இருக்கின்றேனே. இன்னும் முழுசா செத்து போகாம இருக்கனே என் பையனை பிரிஞ்சுன்னு கஷ்டப்படுறானாம் சக்கரவர்த்தி பெருமாளை பிரிஞ்சத. எவ்வளவு அழகா இனிமையா கூப்பிடுவேன், அந்த சொல்லு கேட்கல பத்தியா? அம்மாவென்று கந்தழைக்கும் ஆர்வ சொல், பிரீத்தியோட கூப்பிடுவியே, எப்பேற்பட்ட விஷயம். சுவாமியே அம்மானு குழந்தை கூப்பிடுறா போல ஆகுமா? அப்படி கூப்பிடுவியே, அப்படிப்பட்ட அந்த ஆர்வ சொல்ல கேட்காம எப்படி இருப்பேன்? எனக்கு சுவாமி போல இருக்கக்கூடிய என் பிள்ளைய அனுப்பிச்சுட்டு இன்னும் மூச்சு போகாம நான் இருக்கனே, இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையணுமா? சுமந்த்ரா இது தகுமா? வசிஷ்டரே நீர் சொல்லும், இது சரியா? யான் இன்று செல்லத்தக்கவனம்தான் சேர்தல், நான் போக வேண்டியிருந்த காட்டுக்கு என் புள்ள போறது நியாயமா? அப்படின்னா நான் வானப்பிரஸ்தத்துக்கு போனோம், நான் வானப்பிரஸ்தத்துக்கு இவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு நான் வானப்பிரஸ்தத்துக்கு போலான்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு இவன் போறானே. கம்பன் அழகா சொல்றார், பூமருவு நருங்குறிஞ்சி புன்சடையாய் புனைந்து. இது ஆழ்வார் வார்த்தை, இந்த வார்த்தையை அப்படியே வச்சுண்டு ரொம்ப அழகா சொல்றார் கைகையை சொன்ன விஷயத்த கம்பன். தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணல் நன்னீர் புண்ணிய புலன்களாடி ஏழிரண்டாண்டில் வாவென்று இயம்பினான் அரசன் என்றாள். ஜடை போட்டுக்கோன்னு சொல்லிட்டாள் இந்த கைகை. அழகானதா தேவலோகத்து பாரிஜாத புஷ்பங்கள்லாம் வச்சு பார்க்கக்கூடிய அந்த இடத்தை ஜடை போட்டு பானா? ஒண்ணுமே இல்லாம பூந்துகில் சேரல்குள் காமரில் வீழெடுத்து இடுப்பு எப்பேற்பட்ட இடுப்பு எம்பெருமானுக்கு! அந்த ஆச்சரியமா ஒசந்ததா இருக்கக்கூடிய அந்த இடுப்பு இருக்க மெல்லிசா ஒரு வேட்டி உடுத்தினா அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய இடுப்புல மரவுரிய தரிச்சுக்க சொல்றாளே, தரிச்சுப்பானாவே நியாயமா? சுமந்திரரே இதை நீர் சொல்லுமே, இது நியாயமா? வசிஷ்டரே நீரே சொல்லுமே. இப்படியெல்லாம் பேசுறான், என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. ஆழ்வார் சொல்றார், கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாம நீ பாட்டுக்கு சௌக்கியமா சிரிச்சுட்டு இருக்கியே, முகத்துல ஒரு வாட்டம் கூட இல்லையே. கைகேயி கோசல அழறத பாரு, சுமித்திர அழறத பாரு, நாம் பரிதவிக்கிறேன்னு எப்படி பரிதவிச்சுட்டு இருக்க பாரு. இன்னும் சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமா, அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தால் கூட நீயே எனக்கு பிள்ளையா பிறக்கணும், வேற யாரும் வேண்டாம். நின்ன ஏ மகனாக பெறப்பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. இந்த மாதிரி வரணும். சரி, எவ்வளவு சொன்னாலும் நிக்கவா போறது? காட்டு கிளம்பி போயிட்டார் எம்பெருமான். எல்லாரும் அழகா, ஜனங்கள்லாம் போறது தமசா நதிக்கிற பரியந்தம், தமசா தீரம் வருது, எல்லாரும் போறா. பெருமாள் சொல்றான், சீதா லக்ஷ்மணா இதான் முதல் ராத்திரி காட்டுல படுத்துக்க போறோம், காட்ட பாரு. பஸ்ய சூன்யான்ய சரண்யாணி பஸ்ய சூன்யான் அரண்யாணி ருதந்தீவ சமந்ததா. ஒரே அழறா மாதிரி இருக்கு பாரு. இந்த காட்டுல மனுஷாலா கணிஷாலா ஒத்தருமே கிடையாது. இங்க இங்க இந்த ஜனங்கள்லாம் நம்மளோட வந்திருக்கா பாத்தியா, எவ்வளவு பிரீத்தி நம்ம பேர்ல. சீத்த கூட வந்திருக்காளு, 14 வருஷம் அவளையும் காப்பாத்தணும். நல்ல வேலை நீ வந்திருக்க, நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன். அத்திரேவது சௌமித்ரே வத்யாம் யத்ய நிஷாம் இமாம். இங்க காயா கிழங்கா ஒன்னும் கிடைக்காதே, நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. லக்ஷ்மணா தீர்த்த மாத்திரம் கொண்டு வா போறோம், சாதனெல்லாம் இப்ப ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். பெருமாள் இளைய பெருமாள் தீர்த்த கைங்கரியம் பண்றார். முதல் நாள் ராத்திரி வால்மீகி ரொம்ப அழகா சாதிக்கிறார். இது எத்திராய சப்தத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இளைய பெருமாள் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். எப்போ? திரேதாயுகத்தில் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். அதுக்கப்புறம் தீர்த்த கைங்கரியம் எப்போ பண்றார்? கலியுகத்தில் தான் பண்றார். ராமன் படுத்துக்கிறார், தீர்த்தம் மாத்திரம் கொண்டு வந்தார். தமசா நதியிலேயும் தீர்த்தம் கொண்டு வந்தாராம். இதே மாதிரி கங்கை கரையிலையும் லக்ஷ்மணன் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்க போறார். பின்னாடி சுமந்திரரும் லக்ஷ்மணரும் படுக்க அமைச்சு கொடுத்தாராம், ராமன் படுத்துட்டாராம். அப்ப பண்ண தீர்த்த கைங்கரியத்தை இப்ப கலியுகத்துல பண்ணார். எத்திராயத்தில எப்போ? அவரே ராமானுஜராக அவதாரம் பண்ணி தேவ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணார். பெருமாள் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்ததிலிருந்து ஆரம்பிச்சு தேவாதிராஜனாக அர்ச்சாவதார திருமேனில திருக்கட்சியில இருக்கிற பர்யந்தம் தீர்த்தத்துக்காக காத்திருந்தார்னு சொல்றார். ஆச்சரியமான ஸ்லோகம். வந்தே தம் யமினாம் துரந்தரம் அகம் மானாந்தகாராதிருகாம் பந்தானாம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தானம் இந்தானயாம் தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைல கிருஷ்ணா ஜலத காங்காதிக்கம் வர்ஷதி. திரேதாயுகத்துல லக்ஷ்மணன் கிட்டேந்து தீர்த்தம் வாங்கி சாட்டது கங்க கரையில, இங்க மகாநதி கரையில. ஆதிசேஷனுடைய அவதாரம் லக்ஷ்மணன். பெருமாள் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டார். அந்த தீர்த்தத்தை துவாபர யுகம் பூரா ஆசைப்பட்டு கடைசியா கலியுகத்துல அதே ஆதிசேஷனாக ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரித்த பிறகு அவர் கையால தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும்னு காட்டுல வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வந்து சேவை சாதித்து தீர்த்தத்தை கேட்டு வாங்கி சாப்பிடுறாராம். எப்பேற்பட்ட ஸ்லோகம்! அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் லக்ஷ்மணனுடைய சரித்திரம். அங்கேருந்து வந்தா தமசா நதி தீரம், தமசா நதியில் இருக்கா. எல்லாரும் ஜனங்களுக்கு தெரியாமல் புறப்படணும். காலமர தூங்கி எழுந்துக்கிறா எல்லாரும். ராத்திரி எப்படி இருக்கா எல்லாரும்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. லக்ஷ்மண சுமந்திரரை மட்டும் முயச்சுட்டு இருக்கார். மத்தபடி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. பெருமாள் ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு கிளம்பிட்டார். பிரபாதாயாம் து சர்வாயாம் சர்வர்யாம் பௌராதே ராகவம் வினா சோகோபகத நிச்சேஷ்டா பபு ஹிருத சேதசாம். காலமர தூங்கி எழுந்துக்கிறா. சீதையும் காணோம், ராமனையும் காணோம். அந்நியாயமா தூக்கம் வந்துருத்து. ராமனும் எங்கேயும் தென்படல. நீலமேக சியாமலன் நீல காந்தியாவது அடிக்குமே, அது கூட தென்படல. திகஸ்து கலு நித்ராம் துவாம். எல்லாரும் தூக்கத்தை வெய்யிறா. நாசமா போன நித்ர இப்படியா வரணும்? இப்படி கூட தூக்கம் வருமா? இங்கிருந்து மேலக்கோட்டைக்கு போறோம். வைரமுடி சேவை. அந்த வைரமுடி சேவையை சேவிக்கணும்னு போனா தூக்கம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை காட்டிலும் ஒரு தரித்திரம் எங்கேயா இருக்கா? திருக்குடந்தாண்டவன் சேவை சாதிக்கிறார். திருக்குடந்த ஆண்டவன் சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. இப்படி ஒரு தூக்கம் வருமா? இந்த தூக்கம் தேவைதானா? நிந்திச்சாலாம் மொத்த பேருமே. ரொம்ப கலங்கறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஊருக்கு போய் சேரணும், வேற என்ன பண்றது அப்படின்னு மொத்த பேரை ஊருக்காவது போய் சேருவோம். எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு போற. விசாலான் கோசலான் விசாலமான ஏகப்பட்ட தேசங்களை தாண்டி குகனுடைய தேசத்துக்கு வந்தாலும் சக்கரவர்த்தி திருமான் லக்ஷ்மணன் சீதை சுமந்திரர் தேர் ஓட்டின்னு வந்தாராம், இறங்கினாராம் கோசல நாட்டுக்கு. பார்த்துட்டு அந்த திக்குல அஞ்சலி பண்ணாராம். அயோத்தி நகரத்தை நினைச்சுண்டு கைகூப்பி சேவிச்சாராம். வால்மீகி நிறைய சாதிக்கிறார் இந்த இடத்துல. இந்த கோசல நாட்டை கேட்டுக்கிறேன், அயோத்தியா நகரத்தை கேட்டுக்கிறேன், நான் மறுபடியும் திரும்பி வந்து உங்களை எல்லாம் நன்னா நான் பார்க்கணும். யாரெல்லாம் இந்த தேவதைகள் இருக்காளோ அவெல்லாம் பரிபூர்ணமா இருக்கணும். இவாள் எல்லாரும் இந்த நாட்டை பார்த்துக்கணும்னு அழுதுண்டே சொல்றாராம். அப்புறம் புறப்பட்டு இங்கேருந்து போறாராம். அங்கேருந்து குகன் கிட்ட வராராம். குகன் இடத்துல அவ்வளவு சிநேகம். வால்மீகி சொல்றார், தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா நிஷாத ஜாத்யோ பலவான் சத்பதி சேதி விஸ்ருதா. குஹராஜான்னு ஒருத்தர் இருக்கார், வேடுவர்களுக்கெல்லாம் ராஜா. குஹஸ்து ஆத்ம சமஸ்தகா, ஆத்ம சமஸ்தகான்னு சொல்றார் ராமன். இங்க ராமன் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே உடனே ஓடி வந்துட்டாராம் குகன். நீர் ஒன்னும் கவலைப்படாதீன்ற, உமக்கு அயோத்தியா நகரம் எப்படியோ அதே மாதிரியே இந்த நகரம் இருக்கும். என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்றது தயாரா இருக்கேன். ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கங்கா நதி ஆச்சரியமா பிரவகிக்கிறது, சாரசம் கிரௌஞ்சம் முதலான பட்சிகள்லாம் சஞ்சரிக்கிறதா வால்மீகி பகவான் சொல்றார். பாப ஹராம் சிவாம்னா எல்லா பாபத்தையும் அழிக்கக்கூடிய நதியா இருக்கு கங்கா நதி. இது நம்ம கங்கா மகாத்மியத்திலே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட கங்கை கரைக்கு அதிபனா இருக்கக்கூடிய குகன் அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறான். எப்பேற்பட்ட ஒரு சௌலபியம் பாருங்கோ, இதுதான் சௌசீல்ய குணம்னு சொன்னான். பெரிய திருமொழியில சாதிக்கிறார், சௌசீல்ய குணம் எப்படி இருக்கோன்றத மகதோ மந்தைசா நீரந்தீர சம்ஸ்லேசகான்னு ஆச்சரியமான ஒரு லட்சணத்தை சுவாமி தேசிகன் கத்தியத்திரைய பாஷ்யத்துல சொன்னாரே சௌசீல்ய குணத்துக்கு, அது அப்படியே வர்ணிக்கிறார் பெரிய திருமொழியில ஆழ்வார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனம் திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருவரங்கத்தம்மானேன்னு ரங்கநாதன் இடத்திலே சரணாகதி பண்றார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி, குகன் ஏழைன்னு பார்க்கல, ஜாத்தியில பார்த்தால் சங்கர ஜாத்தியில பிறந்தவன், ஆச்சாரம் இல்லாதவன் யோசிக்கல. அவன் விஷயத்துல ஒரு கிருபை இருந்தது பெருமாளுக்கு. மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு. சீத உன் தோழி, என் தம்பி லக்ஷ்மணன் உன் தம்பி அப்படின்னு பெருமாள் கட்டிண்டானா. அந்த மாதிரி எப்படி கட்டிண்டாரோ என்ன நீ கட்டிக்கணும் அப்படின்னு திருவரங்கத்தம்மான பார்த்து திருவங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். இதுதான் ஒரு சௌசீல்யம்ன்ற குணம். அதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதித்தார். இப்படிப்பட்ட ஒரு சௌசீல்ய குணம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேற யாருக்கு வரும்னு கேட்கிறார். சௌசீல்ய சாகரான்னு சொல்லி பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேக்யம் ச லேக்யம் ச இதம் உபஸ்திதம் சயனானி ச முக்கியானி வாஜினாம் காதனம் சதே. குகன் சொல்றான், நாங்கெல்லாம் வேலைக்காரெல்லாம் இருக்கோம் பெருமாள், பெருமாளே உமக்கு பக்ஷ்யம் போஜ்யம் பேயம் லேக்யம். பக்ஷ்யம்னா கடிச்சு சாப்பிடுறது, லேக்யம்னா விழுங்கி சாப்பிடுறது, சோஷ்யம்னா உறிஞ்சி சாப்பிடுறது, பேயம்னா அப்படியே குடிக்கிறது. எல்லா விதமான ஆகாரங்களும் கொண்டு வந்திருக்கான், பழங்கள்லாம் யதேஷ்டமா கொண்டு வந்திருக்கான். உபயோகப்படுத்தினது புல், உபயோகப்படுத்தினது இல்லாமல் இருக்கக்கூடிய புது புது படுக்கைகள், குதிரைகளுக்கு ஆகாரம், நாலு குதிரைகளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அர்ச்சிதா சைவதேஷ்ட சைவஹிருஷ்டா பவதா சர்வதா வயம். அப்பா குகப்பெருமாளே ரொம்ப சந்தோஷம், நீ நன்னா ஆராதனம் பண்ண, இவ்வளவுத்தையும் என்னால சாப்பிட முடியாது. பத்யாம் அபிகமா செய்வ ஸ்னேக சந்தர்ஷனே நச்ச, இவ்வளவு தூரம் நடந்து வந்தாயே, அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம்? ஸ்னேகத்தை காண்பிச்சார். அதான் மித்ரன் மித்ரன்னர், எப்பேற்பட்ட மித்ரன், ஸ்னேகித்தன்னா இப்படி இருக்கணும்ன்ற, ஸ்னேகித்தன்னா எப்படி இருக்கணும்? மகாபாரதத்தில் வருது, ததாதி பிரதி கிருண்ணாதி குக்கியம் ஆக்கியாதி பிருச்சதி புங்கே போதேதே செய்வ ஷட்விதம் ஸ்னேக லட்சணம். ஸ்னேகத்து லட்சணம் பிரமாதமா சொல்லியிருக்கான், ஸ்னேகித்தன்னா இப்படிதான் இருக்கணும். ததாதி பிரதி கிருண்ணாதி, இவன் கொடுக்கணும் வாங்கிக்கணும், கொடுக்கறத வாங்கிக்கணும், கொடுக்கறது வாங்கிக்கிறது ரெண்டும் இருக்கணும். குக்கியம் ஆக்கியாதி பிருச்சதி, ரகசியத்தெல்லாம் சொல்லணும், அவன் ரகசியத்தெல்லாம் கேட்கணும். இவனுக்கு என்ன ரகசியம் இருக்கோ அதை அவன்கிட்ட சொல்லணும். அவனுக்கு அவன் இவன் ரகசியம் சொன்னா அவன் கேட்டுக்கணும், அப்படியே போய் மத்தவாழ்கிட்ட சொல்லிடக்கூடாது. புங்கே போதேயத்தே செய்வ, அவாத்துல இவன் சாப்பிடணும், இவாத்துல அவன் சாப்பிடணும். அதுதான் ஸ்நேகிதாளுக்குள்ள இருக்கிற லட்சணம். சில பேர் ஆத்துல அப்படி இருக்காது. புங்கே போதேயத்தே செய்வ ஷட்விதம் ஸ்நேக லட்சணம். குந்தி கர்ணன்ட்ட சொல்றா, இந்த கட்சிக்கு வான்னு சொல்றா. துரியோதனோட இவ்வளவு நான் ஸ்நேகம் பண்ணிவிட்டேன், எப்படி வருதுன்னு கேக்குறான். இந்த ஆறு கொடுக்கறது சாதம் போடுறது போச்சுன்னா எல்லா ஸ்நேகமும் போயிடும். கதிதானி ரகசியானி கிரகே புக்தம் அசங்கிதம் தசிதானி கலத்ராணி கிமன்யத் ஸ்நேக லட்சணம். கர்ணன் சொல்றான், ஸ்நேகம் தான் இருக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள, ஸ்நேகம் வசந்த ஸ்நேகம் இருக்குன்னா, எங்களுக்குள்ள ரகசியங்கள், எனக்கு இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவனுக்கு இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். எங்க ஆத்து தேவிகள்கிட்ட கூட நான் பேசல, ஆனா அதை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்னேகம் எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? அவன் பாரியே நான் பார்த்துக்கிறேன், என் பாரியே அவன் பார்த்துக்கிறான், அவன் பாரியே நான் என் சொந்த சகோதரி மாதிரி நினைக்கிறேன், என் பாரியையே அவன் தன் சகோதரி மாதிரி நினைக்கிறான். தர்ஷிதானி கலத்ராணிக்கு மன்ய ஸ்னேக லட்சணம், இதுதான ஸ்னேக லட்சணம். ராத்திரி பர்யந்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பா, அவன் பாரியையோட நான் ராத்திரி முழுக்க பேசுவேன், ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள என் மனசளவுல எந்த விதமான ஒரு தவறான எண்ணமும் வராது, எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லாமல் அவன் மனைவியோட நான் ராத்திரி பூரா கூட பேசிட்டு இருந்திருக்கேன். அதே போல என் மனைவியோட அவன் ராத்திரி பூரா கூட பேசிட்டு இருந்திருக்கான், ஆனால் மனசளவுல கூட ஒரு சின்ன கலங்கம் கூட வந்தது இல்லை. அதுதான் ஸ்னேக லட்சணம். பாரதத்தில் சொல்றாள், கோக்கவா எடுக்கவான்னு கேட்கிறாள். இப்படிப்பட்ட ஸ்னேகம் ராமனுக்கும் குகப்பெருமாளுக்கும் இருக்குன்னா, பத்யாம் அபிகமாச்ச இவ ஸ்னேக சந்தர்ஷனேனச்ச, ஓடி வந்தே குகனே, இதை காட்டிலும் வேற என்ன ஓணும், இது போறோம்னு. ஏதான் திருமங்கையாழ்வார் சாச்சார், ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிரங்கி அப்படின்னு, இப்பேற்பட்ட ஒரு குகனுடைய ஒரு சமாகமத்தை தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காண்பிச்சார், சௌசீல்ய சாகரான்னு காண்பிச்சார். இங்கிருந்து குகனோட குகனோட இருந்துட்டு சித்திரக்கூடத்தை நோக்கி அவர் புறப்படுறார். இது அடுத்த கதை. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். தாசன்.